வெண்ணில ஆனது கோவிலா எல்லோரும் மணங்கலாம் ஒலலா ரத்திரி திருவிழா எப்போது அவ்விழா கேக்குது பாலிலா ஒலலா ஹம்சோ வெண்ணில ஆனது கோவிலா எல்லோரும் மணங்கலாம் ஒலலா ரத்திரி திருவிழா எப்போது அவ்விழா கேக்குது பாலிலா ஒலலா தீவில வெண்ணில ஆனது கோவில எல்லோரும் வணங்காலாம் ஒல்லலா ரத்திரி திருவிழா எப்போது அவ்விழா கேக்குது பாலிலா ஒல்லலா What you feeling when you feeling me sound? Tell me what you feeling, everybody get down. Round and round and everybody wanna know. People in the club and the people in the show. See me love your style, let me love your smile. Tell me pretty lady, tell me will you be mine? Let me tell you now, let me sing it in me rhyme. Come on everybody, me say one more time. Can we dance with you, can we wine with you, can we sing with you one more time? Can we jam with you, be in love with you, all we wanna do one more time. Kodaru thangam nanda, kohinuru vairam nanda. தீவில ஒரு